ദിതി പ്രഭവ ദേഹഭിദ്ദഹന സോമ സൂര്യാത്മകം തമഃ പ്രമഥനം പ്രഭോ സമുദിതാസ്ത ബൃന്ദം സ്വതഃ സ്വൃത്തിവശവർത്തി തത്രിദശ വൃത്തിചക്രം പുനഃ പ്രവർത്തയതു ധാംനി തേ മഹതി ധർമ്മചക്രസ്ഥിതിം. ശ്രീ അഭീതി സ്തവം 23rd പദ്യം. இந்த பத்தியத்தில் சக்கரத்தாழ்வாரை மங்களாசாசனம் செய்து அவர் மூலமாக ஜகத்தில் பெருகியிருக்கக்கூடிய பயத்தை போக்க வேணும்னு பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார். 22rd பத்தியத்தில் கலி பிரணிதி லக்ஷணைகின்னு ஆரம்பிக்கக்கூடிய 22rd பத்தியத்தில் பொதுவாக பஞ்ச ஆயுதங்களை சொன்னார். இப்போ குறிப்பாக சக்கரத்தாழ்வாரை சொல்லியிருக்கார் சுவாமி. சக்கரத்தாழ்வார் நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான இடம் உண்டு அவருக்கு. சில இடங்களில் பிரமாணங்களை பார்க்கச்சே எம்பெருமானுக்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளவு சக்தி சக்கரத்தாழ்வாருக்கு இருக்கிறதாகவும் சொல்கிறது உண்டு. அப்போ இந்த பத்தியத்தில் சக்கரம் புனகா பிரவர்த்தயது தான் இதில் ஆப்ரேட்டிவ் பார்ட்னு சொல்லுவோம். சக்கரம்னா சக்கராயுதம், புனகான மறுபடியும், பிரவர்த்தயத்துன்றது விருத்து வர்த்தனை அந்த தாத்துனுடைய காசல், காசல்னா செய்விக்க வேண்டும், வர்த்தத்தேனா இருத்தல், வர்த்தயத்தினா இருக்க வைத்தல். அப்போ வர்த்தயத்துனா பிரவர்த்தயத்துனா இங்கே பிரவர்த்திப்பிக்க வேண்டும். சக்கரத்தாழ்வார் அல்லது சக்கராயுதம் மீண்டும் மறுபடியும் பிரவர்த்திக்க வைக்க வேண்டும். எதை அப்படின்னு கேட்டால் தர்ம சக்கர ஸ்திதம், தர்மத்தினுடைய ஒரு சுழல் இருக்கு இல்லையா. தர்மமானது கிருத்தயுகத்தில் பூர்த்தியாக இருக்கும், கலியுகத்தில் குறையும், மறுபடியும் பூர்த்தி, இது மாதிரி அது சக்கரத்தில் சக்கர பிரவாகமாக அதனுடைய போக்கு இருக்குது. இப்போ தர்மத்தினுடைய சூழலை அனுசரித்து வாழ்க்கையானது அமைஞ்சிருக்கு, பிரபஞ்சமானது பரிணமிக்கிறது, அதனுடைய ஸ்தித்தினா நிலை. அப்போ அந்த தர்ம சக்கரத்தினுடைய ஸ்தித்தியை புனக பிரவர்த்தையத்தோ மறுபடியும் நடத்தி அருள வேண்டும்னு தாத்பரியம். எவ்வாறு அப்படின்னு கேட்டால் ஸ்வதகன்னா தானாகவே அந்த சக்கரத்தாழ்வார் தாமாகவே தம்முடைய சக்தியினாலேயே இது செய்ய வேண்டும். எங்கு அப்படின்னு கேட்டால் தே மகதி தாம்னி தேன தவத்தே, உன்னுடைய மகத்துன்ற சப்தத்தினுடைய சப்தமி ஏகவசனம்தான் மகதி, மருதி மாதிரி மகதி சப்தமி ஏகவசனம், ஏழாம் வேற்றுமை முதல் இது ஒருமை. இது தாம்னிக்கு விசேஷனம், தாம தாமனி தாமானி, தாமன இருப்பிடம், தாம்னின்றது இருப்பிடத்தில் அதாவது ஸ்ரீரங்கத்தில், உம்முடைய இந்த திருவரங்கத்தில் இதை செய்ய வேண்டும். இவர் எப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார், அவருக்கு இந்த சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் அவருக்கு உண்டான விசேஷங்களை, அவருக்கு உண்டான விஷயங்களை சாதிச்சுருக்கார். அதுக்கு முன்னாடி பிரபோ, பிரபோனா பிரபுவே, இது ரங்கநாதனுக்கு ஒரு விளைச்சல், ஒரு சம்போதன பதம். பிரபோ பிரபுவே திதி பிரபவ தேக பித் தான் முதல் விசேஷம் சக்கரத்துக்கு. திதி தினா அசுரர்களுடைய மாதா, பிரபவனா உண்டான பிறந்த, அவளிடமிருந்து உண்டான, யார் அப்படிங்கிற தைத்தியால்னு அவளுக்கு பெயர். தைத்திய தானவ முக்கியானாம் அப்படின்னு ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் சுவாமியுடைய பத்தியம் இருக்கு. திதி பிரபவ தேகபித், தேகபித்னா அவர்களுடைய உடலை பிளக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சக்கராயுதம். அதற்கடுத்து தகன சோம சூரியாத்மகம், தகனம்னு அக்னி, சோமன்னா சந்திரன், சூரியன்னா சூரியன், இந்த மூன்று பேருடைய சக்தியை சேர்ந்த தன்னுள் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய சக்தி சக்கரத்தாழ்வார்க்கு. ஆத்மகம்னா அது அவர்களை உடையவர்களாக, அவர்களை தன்னுள்ளே அடக்கியிருப்பவராகன்னு வச்சுக்கலாம். அல்லது அவர்கள் மூவரும் கூடியது போன்ற ஒரு உருவம் சக்கரத்தாழ்வார்க்கு. அவருடைய தேஜஸ்க்கு பின்னாடி மூன்று பேருடைய தேஜஸ் இருக்கான், தகன சோம சூரியன். அப்படிப்பட்ட தேஜஸை உடையவர் தமஹ் பிரமதனம்னா, பிரமதனம் பண்ணுறதுனா உயிக்கிறது, தமஹனா இருட்டு, அப்போ இருளை போக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவர். சமுதித்த அஸ்திர பிருந்தம், பிருந்தம்னா கூட்டம், அஸ்திர பிருந்தம்னா ஆயுதங்களுடைய கூட்டம், சமுதித்தன எல்லாம் கூடி நிற்கும் இடமாய், எல்லா ஆயுதங்களும் சக்கரத்தாவரிடத்தில் கூடியிருக்கு. அதான் நம்ம ஷோடசாயுத ஸ்தோத்திரம் பார்க்கச்சே, சுசங்கல்ப கலாகல்பைகி ஆயுதைர் ஆயுதேஸ்வர ஜுஷ்ட ஷோடசபெர் திவ்யைகின்னு 16 ஆயுதங்கள் அவருடைய 16 திருக்கரங்களில். அப்போ எல்லா ஆயுதங்களுமே அவரிடத்தில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய சமுதித்த அஸ்திர பிருந்தம்னா எல்லாம் அப்படியே சேர்ந்து ஜெயிக்கக்கூடிய சக்தியை உடையவராக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார். அப்புறம் ஸ்வவிருத்தி வசவர்த்தித்த திருதசவருத்தின்னு போட்டிருந்தது அழகார். ஸ்வவிருத்தினா தன்னுடைய செயற்பாட்டுக்குள், வசவர்த்தித்தனா வசத்துக்கு கொண்டு வரப்பட்ட, திருதசவருத்தி திருதசால தேவர்களுக்கு பெயர். அப்போ தேவர்களுடைய விருத்தி அல்லது அவருடைய ஒரு பிரவர்த்தி இருக்கு இல்லையா, அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த சக்கரத்தாழ்வார். எப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார், உம்முடைய இடத்தில் தர்ம சூழலை மறுபடியும் நிலைநிறுத்த வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். ஒரு அன்பைத்த பார்த்தோம்னா, பிரபோ திதி பிரபவ தேகபித் தகன சோம சூரியாத்மகம் தம பிரமதனம் சமுதித்த அஸ்திர பிருந்தம் ஸ்வவிருத்தி வசவர்த்தித திருதசவிருத்தி சக்கரம் தே மகதி தாம்னி தர்ம சக்கரஸ்திதிம் ஸ்வதஸ்வதா புனஹ பிரவர்த்தயது அப்படின்னாச்சு. பிரபோ பிரபுவே ரங்கநாதரே திதி பிரபவ தேகபித், திதின்னு சொன்னால் தைத்தியாருடைய தாயார், அவளிடமிருந்து உண்டானவர்களுடைய தேகத்தை வளர்க்கக்கூடியவராய். இதெல்லாம் சக்கரம் நப்பும் சங்கலிங்கமாக இருக்கிறதுனால பித்து, ஆத்மகம், தம பிரமதனம், பிருந்தம், அப்புறம் பிருத்தி இப்படி நிற்கிறது எல்லாம் நபும்சகலிங்கம். ஏன்னா சக்கரம்ன்றது நபும்சகலிங்கம், அதுக்கு விசேஷணங்கள். அடுத்து தகன சோம சூரியாத்மகம், அக்னி சந்திரன் சூரியன் இவர்களுக்கு என்ன தேஜஸோ அந்த மூன்று தேஜஸும் சேர்ந்தவர் நம்முடைய சுரசாழ்வார், சக்கரத்தாழ்வார். அதற்கு பிறகு தம பிரதமனம், இருளை போக்கக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கு. சமுதித்த அஸ்திர பிருந்தம்னதுன்னா, சமுதாஸ்திர பிருந்தம்னா எல்லா ஆயுதங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கார், அல்லது எல்லா ஆயுதங்களையும் இவர் தன்னிடத்தில் பெற்றிருக்கிறதுனால அப்போ இவர் சக்தி அந்த அளவுக்கு ஓங்கி இருக்கு. ஸ்வவிருத்தி வசவர்த்தித திருதச விருத்தி அழகாக போட்டிருக்கார், சப்த அலங்காரம் விருத்தி வர்த்தி விருத்தின்னு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டுள்ள அனைத்து தேவர்களுடைய பிரவிருத்திகளை உடையவர். அதற்கு பிறகு சக்கரம், யார் இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால், இந்த விசேஷங்கள்லாம் யாருக்கு பிச்சை கேட்டால் சக்கரத்தாழ்வாருக்கு பிச்சரம். அவர் தே மகதி தாம்னி, உம்முடைய அந்த பெருமதிப்பு வாய்ந்த திருவரங்கத்தில் தர்ம சக்கரஸ்தின், இந்த தர்ம சக்கர பிரவர்த்தி இருக்கு இல்லையா, அதனுடைய நிலைப்பாட்டை ஸ்வதா தானாகவே உனகா மறுபடியும் பிரவர்த்தையது அப்படின்னா நடத்தி வைக்க வேண்டும், அவர் இதை மீண்டும் நடத்தட்டும்னு அழகாக இங்க சாதிச்சிருக்கார். இந்த 23வது பத்தியத்தில் ஸ்வதா புனகா இதெல்லாம் அவ்வியம், ஸ்வத சித்தம்லாம் பார்த்துருக்கோம் தானாகவே. ஆக பிரபுன்னு ஆரம்பித்து பிரவர்த்தகத்துன்னு முடிச்சிருக்கார் இந்த 23வது பத்தியம்.